அமல்தாஸ் வணக்கம். இந்த இரண்டாவது ஐயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 16 இடத்துல 2க்கு 2 ரன் குழி எடுத்தோம்னா அந்த ஒரு ஏக்கர் மண் வந்து ரொம்ப வேகமாக காயும் தானே, சுற்றிலும் வரப்பு வேறு எடுத்துருக்கோம், அதனால் மழை பெய்யும் போது மிக அதிகமாக நனையும் அந்த மண். பக்கத்தில் மைதானமாக இருக்கிற திடலில் வந்து மழை பெஞ்சினா கொஞ்சம் அதிகமாக பெஞ்சினா அந்த தண்ணி வழிஞ்சு வெளியில் எங்கேயாவது ஓடிடும். இல்லை அந்த ஒரு ஏக்கரை சுற்றிலும் கரையும் எடுத்துருக்கோம், ரெண்டாவது அதிகமாக அதை காயம் வச்சுருக்கோம். குழி எடுத்து 15-16 இடத்துல ஆழமாக குழி எடுத்து அந்த மண்ணை வேகமாக காய வச்சுருவோம் பக்கத்து தோட்டத்தை விட. அதனால் மிக அதிகமாக நனையும். மிக அதிகமாக நனைஞ்ச மண் மிக அதிகமான இடையுள்ளதாக இருக்கும். பக்கத்து மைதானத்துலலாம் இவ்வளோ தண்ணி உள்ளே போகாததுனால அந்த மண்ணில் இடம் இருக்காது. தண்ணி மண் ஒன்றா கலக்கும் போது இடம் அதிகரிக்கும் இல்லையா. அதனால் மிக அதிகமான இடையுள்ள இந்த நீர் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக பூமியினுடைய மையத்தை நோக்கி புவியீர்ப்பு விசையினுடைய உதவியோடு நேராக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ அடுத்து இது எவ்வளவு தூரத்துக்கு உள்ளே இறங்குதோ அவ்வளவு கொலவிலேருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போது பக்கத்தில் எங்கேயும் உள்ள இடத்த விட இந்த தோட்டத்தில் மட்டும் அதிகமான ஈரம் உள்ளே புந்து நல்ல அந்த பயிரோட வேருக்கு நல்ல ஒரு இதமான சூழ்நிலை அங்கே இருக்கும். அடுத்த கோடையில் மீண்டும் திருப்பியும் குழி எடுப்போம். அப்போ திருப்பி என்ன ஆகும், ரொம்ப வேகமாக அந்த நீர் வந்து வேகமாக கீழே இறங்கும். இது எப்படி, இதுக்கு உதாரணம் சொல்லலாம்னா, சாதாரணமாக இருக்கிற ஒரு தரையில் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் தூரம் ஓடும், மறுபடியும் மிச்ச தண்ணி வழிஞ்சு பக்கத்தில் எங்கே பள்ளமாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி ஓடிடும். அதே தரையில் ஒரு அடிக்கோ 2 அடிக்கோ ஒரு துளையிட்டு ஒரு ஆழமாக ஒரு குழி எடுத்துகிட்டு அந்த குழிக்கும் பக்கத்தில் தண்ணி எடுத்து ஊற்றினீங்கன்னா அந்த 2 அடி ஆழம் குழி எடுத்துனீங்கன்னா அந்த 2 அடி ஆழம் அளவுக்கு அந்த பக்கத்தில் மண்ணில் தண்ணி இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கேருந்து வெற்றி இடத்துலேருந்து காற்று வெளியேறிக்கிட்டே இருக்கிறதுனால 2 அடி ஆழத்துக்கு துளையிட்டு இருக்கிறதுனால அந்த 2 அடி ஆழம் வரைக்கும் ரொம்ப வேகமாக அந்த மண் நனைஞ்சிட்டு கீழே தண்ணி இறங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். அடுத்த ஆண்டும் என்ன செய்யும், ரொம்ப வேகமாக இந்த துளையை நீங்கள் கோடையில் வந்து மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு திருப்பி இந்த குழி எடுக்கும்போது ரொம்ப வேகமாக அந்த நீர் வந்து இன்னும் கீழே போக ஆரம்பிச்சிடும். இடையுள்ள அந்த நீர் வந்து பக்கத்தில் உள்ள மண்ணெல்லாம் இடம் அதிகரித்து இன்னும் என்ன செய்யும், வேகமாக நீர் இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்த கோடையில் திருப்பி இந்த மண்ணை திருப்பி நம்ம காய வச்சிடும். அப்போ இது மாதிரி 1 ஆண்டு 2 ஆண்டு உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதுமானது, அதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம். சரியா? இயற்கையை நோக்கி போயிட்டு அப்படின்னா, அதாவது கோடை காலத்தில் மரம் வந்து நல்லா பசுமையாகவே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற சூழல் வந்த பிறகு இந்த குழி எடுக்கிற வேலையை நம்ம நிறுத்திக்கலாம். சரியா? இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் மாதிரி பண்ணைகளை முடிஞ்சதுன்னா வந்து பார்வையிடுங்க, உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும். உங்கள் தோட்டத்துலேயும் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அனுபவமும் புரிதலும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.